ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸಂತತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಭಾರದ್ವಾಜಕುಲಾಬ್ಧಿಶೀತಕಿರಣಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸಾದ್ಗುರೋಃ ಲಬ್ಧಶ್ರೀಧರಚಕ್ರಲಾಂಛನ ವಿಧಿಂ ರಂಗೇಂದ್ರ ಯೋಗೀಶ್ವರೇ ವಿನ್ಯಸ್ತಾತ್ಮಪರಂ ತದೀಯಕರುಣಾ ಸಂಪ್ರಾಪ್ತ ಸಜ್ಞಾನಕಂ ವಂದೇ ಶಾಂತಿದಮಾದಿಯುಕ್ತಮನಘಂ ಶ್ರೀಮಾಧವಾರ್ಯಂ ಗುರುಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಚಕ್ರಾಂಕ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧೌ ವರದ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ್ಯಸ್ತಭಾರಂ ಶ್ರೀವಾಗೀಶಾತ್ತುರ್ಯಂ ಶಟರಿಪುಯತಿರಾಡ್ಭೇದ ಚೂಡಾರೀಯಮೂರ್ತಿಂ ನೂತ್ರಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ನವಕರಿಮಥನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀತುರಗವದನ ಪಾದೂ ಸಂತತ ಪರಿಚರಣ ಮಾತ್ರ ಪರಮಾರ್ಥಃ ಜಯತು ಶ್ರೀಮಾನ್ ಅಭಿನವರಂಗೇಂದ್ರ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಪರಕಾಲಃ ಶ್ರೀಶೈಲವಂಶ ನಿಜತಾತಂಟಸಿಂಹಸೂರೇ ಪಾದಾಂಬುಜ ಪ್ರಣಯಿನಂ ದದವಾಪ್ತಮಂತ್ರಂ ಶ್ರೀಮಂತಸಿಂಹಗುರುವರ್ಯ ಕೃಪಾಸ್ತಬೋಧಂ ಶ್ರೀದೇವನಾಥಗುರುಮಾತ್ಮಗುಣಾಢ್ಯಮೀಡೇ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಪದಾರವಿಂದಸೇವೋಪಲಬ್ಧನಿಗಮಾಂತಯುಗಾಂತರಂಗಂ ವೈರಾಗ್ಯಭಾಗ್ಯನಿರವಧ್ಯಗುಣಪ್ರಕರ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದಲಕ್ಷ್ಮಣಯೋಗಿವರೀಯಂ ಪರ್ಯಾಯ ಭಾಷ್ಯಕಾರಾಯ ಪ್ರಣತಾರ್ಥಿಂ ವಿಧೂನ್ವತೇ ಸರ್ವತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾಯ ದ್ವಿತೀಯ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾಯ ದ್ವಿತೀಯ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ತಸ್ಮೈ ರಾಮಾನುಜ ಅಶ್ರಿಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ತಸ್ಮೈ ರಾಮಾನುಜಾರ್ಯಾಯ ನಮಃ ಪರಮಯೋಗಿನೇ ಯಶ್ರುತಿಸ್ಮೃತಿಸೂತ್ರಣಮಂತರ್ಜ್ವರಮಶೀಶಮತ್ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ಅದೇನ್ ದಾಸನ್ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த உபன்யாசத்தை கண்டினியூ பண்றோம் அதுக்கு அடியனுடைய பாப விசேஷம் தான் காரணம் ஏதோ சிரமத்தில் இருந்ததுனால முடியாமல் போயிடுது இப்போ மறுபடியும் அதே விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் கஷ்டீஸ்ரீயா பரம சத்வசமாஸ்ரய கா க புண்டரீகநயன புருஷோத்தம கா கஸ்யாயுதாயுத கலைகசகாம்சகாம்சே விஸ்வம் விசித்திரசிதசித் பிரவிபாக விரத்தம் என்பதான ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருந்தோம் அதில் கஷ்டீஸ்ரீய பரமசத்வசமாஸ்ரய கா கப்புண்டரீகநயன புருஷோத்தம கா பரமசத்வசமாஸ்ரய கான்ற இடம் நம்ம இப்போ வாசிக்கணும் கஷ்டீஸ்ரீயா வண்டி முடிஞ்சது கஷ்டீஸ்ரீயா அப்படின்னு ஸ்ரீக்கு ஸ்ரீ யாருன்னா பெருமாள் தான் ஸ்ரீக்கு சர்வதா ஆசிரியர் யாருன்னா பெருமாள் தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இதை ஸ்ரீக்கே ஸ்ரீய பெருமாளுக்கே தாயாருக்கே ஸ்ரீக்கு காரணமாக இருப்பவர் பெருமாள் தான் அப்படின்னு கஷ்டி ஸ்ரீயா அஸ்வேவம் இதுக்கு மேலே விஷயம் ஆரம்பிக்கிறது ஒரு பூர்வபக்ஷம் வருது அதுக்கு தான் பரமசத்துவ சமாஸ்ரய கா என்ற விஷயத்தை ராமணாச்சாரியர் ஆரம்பிக்கிறார் அப்படின்றதாக அதுக்கு சுவாமி தேசிகன் அவதாரிக்கை இட்டு அருள்கிறார் பரமசத்துவ சமாஸ்ரயா கஹான்னு ஒரு கேள்வி அடுத்தது கஷ்டீஸ்ரீயாலேயே பெருமாள் அடங்கிட்டாரே அடுத்த விஷயம் எதுக்கு பெருமாளுக்கு இன்னொரு அட்ரஸ் பண்ணுறார் இது ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் அந்த அப்ஜெக்டிவ் வந்து கஷ்டீஸ்ரீயான்ற அப்ஜெக்டிவ் காட்டில் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பெருமாளை இன்னும் சொல்ல வேண்டிய ஸ்திதி இருக்குன்றதுனால அதையும் சூச்சிப்பிக்கிறார் அது எதுக்குன்னு இங்கே சுவாமி நமக்கு அனுகிரகிக்கிறார் அஸ்தேவம் இதுகிட்ட ஸ்ரீக்கு ஸ்ரீ அவர் தான் ததாபி மகேஸ்வர சிவாதிசப்தலிங்கசாலிநியாம் ஸ்வேதாஸ்வதரோபனிஷதி அந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துன்றதாக ஒரு உபனிஷத் அந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் வேதாகமேதம் இத்தியாதி வாக்கிய தர்சனாதி வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்பரசாதுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா அதே வாக்கியமானது அங்கேயும் இருக்கு இத்தியாதி வாக்கிய தர்சனாத் ருத்ரேபி புருஷ சப்த ஆம்னானாச்ச அங்கே ருத்ரன்ல தான் புருஷ சப்தமானது சொல்லப்பட்டிருக்கு அதனால புருஷ சூத்தமே சிவபரம் தான் சொல்லாமே தத்விஷயத்துவம் சியாத் இத்தனை புருஷ சூத்தத்தை வந்து பகவத் விஷயகமா பெருமாள் நாராயண விஷயகமா சொல்லி முடிச்சேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா மகேஸ்வர சிவாதி சப்தங்கள்லாம் இருக்கக்கூடிய ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல தேவதாந்தரங்கள் கூட ஒருவேளை ஜெகக்காரணமா இருக்குமோன்ற சங்கை வரா மாதிரியான சப்தங்கள் இருக்கு அதனால அந்த இடத்துல புருஷ சப்தத்தினால சிவனையே சொல்றது அதனால புருஷ சுத்த சாப்பி தன் விஷயத்துவம் சாத். புருஷ சுத்தம் கூட சிவ விஷயமாவே இருக்கட்டுமே, ஒரு இடத்துல புருஷ சப்தத்தினால சிவனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக பதில் சொல்றதுக்கு தான் இந்த பரமசத்துவ சமாஸ்ரேயகா என்ற ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு பாகமானது ஏற்பட்டது. இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? பரமசிய மோக்ஷோபயுக்த பிரகர்ஷவதா சத்வசிய பிரகாச சுக ஹேதுபூத குண விசேஷஸ்ய சமாஸ்ரயா சம்யக் பிரவர்த்தகா சுதன்யா கஹா. உன்னை தவிர வேற யாரால யார் சத்துவ பிரவர்த்தகனா இருக்க முடியும், பரமசத்துவ சமாஸ்ரயனா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா பரமசத்துவம்னா என்ன அப்படின்னா மோக்ஷோபயுக்த பிரகர்ஷம், பிரகர்ஷத்தை உடைய சத்துவம், அதுதான் பரமசத்துவம். சத்துவத்துல பரமன்னு விசேஷனா இருக்கு. சாதாரண சத்துவத்துக்கும் பரமசத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாதாரண சத்துவம்ன்றது வந்து இருக்கலாம், சிவாதிகள்ல கூட சத்துவகுணம் இருக்கலாம், சத்துவத்தினால சத்வசேஷ பிரவர்த்தகா ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கும் வந்து சத்துவகுணத்தை பிரவர்த்திக்கிறார்னு சொல்ல முடியும். ஏன்னா ஞானத்துக்கு அவர் தானே காரணம். எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவத்தையா தட்சிணாமூர்த்தின்னு ஒத்துக்கிறா இல்லையா, அதனால சத்துவ பிரவர்த்தகத்துவம் கதஞ்சிட்டு அவருக்கும் இருக்கலாம், பிரம்மா கூட இருக்கலாம். ஏன்னா சத்துவம்னா எல்லா பிராணிகளும் எடுத்துக்க கூட சத்துவ சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ எல்லா பிராணிகளையும் அவர் சிருஷ்டி பண்ணி அனுப்பினால் பிரம்மாவுக்கு கூட சத்துவ பிரவர்த்தகத்துவம் இருக்கலாம். ஆனா பரமசத்துவ சமாஸ்ரேயகா அப்படின்றது வந்து பெருமாளுக்கு மட்டும்தான் அந்த அட்ரஸ் பண்ண முடியுமே தவிர யாருக்கும் பண்ண முடியாது. ஏன் சத்துவ சமாஸ்ரேயத்துவம் இருந்தா கூட பரமசத்துவ சமாஸ்ரேயத்துவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சத்துவம் உண்டோ அந்த சத்துவத்துக்கு பிரவர்த்தகரானவர் ஸ்ரீமன் நாராயணன் தானே தவிர வேற யாரும் கிடையாது. இந்த விஷயத்த சிவனே தன்னுடைய வாயால சொல்றார் அப்படின்ட்டு பிரமாணங்கள் கொடுக்க போறார். பின்னாடி பரமசத்துவ சமாஸ்ரயா கஹா அப்படின்னா நீர்தானே சுவாமி, வேற யாரால இந்த காரியம் பண்ண முடியும், தொதன்ய கஹான்னு அபிப்பிராயம். உன்னை தவிர வேற யாரு, தொதன்யா கஹா தொத்து உன்னை காட்டிலும் அந்யஹா, வேற யாரால இந்த காரியம் பண்ண முடியும், பரமசத்துவ சமாஸ்ரயத்துவம் யாருன்னு. அதாவது மோக்ஷோபய, அது எப்படி சுவாமி தேசிகனுடைய பாஷ்யம் அற்புதம், பரமசிய மோக்ஷோபயுக்த பிரகர்ஷவதா, மோக்ஷத்துக்கு உபயோகியான பிரகர்ஷத்தை அதாவது உத்கர்ஷத்தை இருக்கக்கூடியதான அப்படின்னு அர்த்தம். இருக்கட்ல கோல்டுனா அது வந்து 18-24 கோல்டுனா ரொம்ப வசதி. அந்த மாதிரி பரமசத்துவ சமாஸ்ரயத்துவம் நாம மோக்ஷோபயோகியான ஞானத்தை கொடுக்கக்கூடிய சத்துவம் அப்படின்னு. அது என்னன்னா பிரகாச சுக ஹேத்து பூத்த குண விசேஷஸ்ய. இந்த சத்துவம்ன்றது என்னதுன்னா சத்துவம் லகு பிரகாசகமிஷ்டம் அப்படின்னு சாங்கிய காரிகை. அதாவது பிரகாசம் தான் என்ன, சாதாரண பிரகாசம் எல்லாம் இல்லை. அந்த ததோபோக்ரஜ்வலனம் தத்பிரகாசித்துவாரா வித்யா சாமர்த்தியா தக்ஷேஷகத்தின் ஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரகீதா சதாதிகையான்ற சூத்திரத்தில் வியாசர் சாதிக்கிற பிரம்மசூத்திரத்தில் சாதிக்கிற மாதிரியாக அந்த பிரகாசம் இருக்கே ததோபோக்ரஜ்வலனம் பவதி. அவன் இங்கேருந்து நிதியானமாச்ச ஒரு தலைக்கு மேலே இந்த சுஷும்னா நாடு வெளியாக போகச்ச அங்கே, ஏன்னா சுஷும்னா நாடியினுடைய ஆதாரமே ஹிருதயத்தில் இருக்கு. அந்த அந்த ஆதாரபூதமான அங்கேருந்து தான் பெருமாளும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஸ்தானம் அதுதான். பெருமாளும் தாயாரும் ஹிருதயத்தில் அந்த சுஷும்னா நாடிக்கு மூலபூதமான இடத்துல தான் இருக்கா. ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவ கிளம்பி அவ தான் நம்மளை கலப்புறவாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறார் வியாசர், வியாசர் இவ்வளோ கிளியராக நம்ம சம்பிரதாயத்தில் இப்போ அதுக்கப்புறம் வளர்ச்சி வந்து சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டார். அவர் ஒரு ஷார்ட்டாக சொல்வார், தத்ரகாசித்த துவாரஹா அப்படின்னு சொல்றார். அந்த அங்க இருக்கிற பெருமாளாலேயே பிரகாசம் டார்ச் அடிக்கிறார் அந்த பெருமாள். பாரு இதுதான் வழி உனக்கு, தத்ரகாசி தத்வாரஹா. அது எப்படி அந்த அதே சதஞ்சைகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தேஷாம் மூர்தானம் அபினிஸ்ருதைகா தயோர்த்வமாயன் அமிர்தத்வமே தி விஸ்வங்கன்யா உத்ரமணே பவந்தின்னு வாக்கியமானதை எடுத்து பாஷ்யகாரன் விசாரிக்கிறார். அது வந்து நூறுக்கும் அதிகமான 101 நாடிகள் இருக்கு. சத்தஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா, ஹிருதயத்திலேருந்து 101 நாடிகள் போகிறது கரெக்டாக கணக்கு எடுத்து சொல்கிறான். பார்க்கணும் அதெல்லாம், இந்த காலத்து டாக்டர்கள் ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம் அதெல்லாம். 101 நாடியில் ஒரு நாடி இருக்கு பாருங்க, அதுதான் வந்து அந்த மோக்ஷோபயோகியான அந்த மார்க்கம். அது வழியாக போகிறவாளுக்கு தான் மோட்சம். அது அது வந்து அதுக்கு நேராக இங்கேருந்து சூரிய லோகத்துக்கு ஆகின்னு போகும் அந்த அந்த நாடியானது. அதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார்னா வழி காட்டுவார், தத்ரகாசி தத்வாரஹா. எதனாலன்னா இவனுடைய வித்யா சாமர்த்தியா, இவனுடைய சரணாகதி பண்ணியிருக்கானே அதனுடைய சாமர்த்தியத்தினால அது பெருமாள் வழி காட்டுவார். சச்சேஷ கத்தி அனுஸ்மிருதி யோகாச்ச, அது அதுக்கு அனுகுணமான கதி, அவனுக்கு மேல லோகங்கள்லாம் கதி ஏற்படும். அதுவும் ஹார்தான் கிரகிதா, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பெருமாளால் அனுகிரகம் பண்ணப்பட்டவன் அர்த்தத்துக்கு ஹார்தஹா, ஹிருதயே பவஹா ஹார்தஹா, ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவனான பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்டவனாக ஹார்தானுகிரகிதா சதாதிக்கையா. அந்த நூறுக்கு அதிகமான ஒரு நாடி இருக்கே, 101வது நாடி, அது வழியா போறான்னு சொல்றது ஸ்ருதி. இதனால என்ன தெரியுதுன்னா, அந்த பிரகாசமானது அது யாரால முடியும்னா பெருமாளால மட்டும்தான் அந்த பிரகாசத்தை கொடுக்க முடியும். எந்த பிரகாசத்தின் வழியாக அவன் மேல் லோகங்களுக்கு போய் அங்கிருந்து ஸ்ரீவைகுண்ட பரியந்தமான தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமோ அதுக்கான வழி அது. சுஷிரகம் சூக்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்றது. இந்த சுஷிரம்ன்ற நாடிதான் அந்த சுஷும்னா நாடிக்கு ஆதாரமா ஹிருதயத்துல இருக்கிற அந்த நாடிக்கு பேரு சுஷிரகம். பேரு சுஷிரகம் சூக்மம், அது ரொம்ப சூக்மமானது, சட்டில் பார்க்க முடியாது. சூக்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம், அங்கதான் எல்லாமே பிரதிஷ்டிதமா இருக்கு, எல்லாமே இருக்குன்னு. பிரதிஷ்டிதம் என்ன ஸ்திதமா இருக்கு, ஸ்திதம்ன்ற சப்தத்துக்கு பிராண்ட உபசர்க்கம் சேர்த்தா பிரதிஷ்டிதம் ஆயிடும். ஸ்தகாரத்துக்கு டகாரம் அவ்வளவுதான், பிரதிஷ்டை ஸ்தா தாத்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். பெருமாள் இங்க எழுதிருக்கார் அப்படின்னா பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க, அங்க ஸ்தாபனம் பண்ணிருக்காங்க. அந்த பிரதிஷ்டான்ற சப்தம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஸ்தா தாத்துல இருந்து வருது. அது திஷ்டதி பிரதிஷ்டதி அப்படின்னா பிரதிஷ்டத்தினா பிரதிஷ்டா பண்ண ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்கிறது, அந்த ஸ்திரத்துவம் பெருமாளுக்கு இருக்கிற குணம். ஆனா அங்க சர்வம் பிரதிஷ்டிதம்னு சர்வம் எதுக்குடா சொல்லணும்னா தாயாரும் சேர்ந்து அங்க இருக்கான்றதுக்குதான் அங்க சர்வம் சப்தம் வருது. இல்லைன்னா பெருமாள், பெருமாளே சர்வம் தான், பெருமாள் இருக்காருன்னு சொல்லிட்டு போனா சர்வம் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் அர்த்தம். ஆனா சர்வம்னு எதுக்குடா விசேஷமா சொல்றதுன்னா பெருமாளும் தாயாரும் இருக்கான்றதுக்காக தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு. என்ன அது வந்து ஒரு அந்த ஹிருதய குகைன்றது நம்ம என்னமோ இவெல்லாம் ஆபரேஷன் படிச்ச கடைப்பாளாவான்னு கேட்கக்கூடாது. என்ன அதெல்லாம் சூக்மம், அதுதான் வேதமே சொல்றது, தஸ்மின் சுஷிரகம் சூக்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். ஏத்தேன அதை பத்தி இப்பதான் லேட்டஸ்டா ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன், அது பப்ளிஷ் ஆனோடனே நீங்க எல்லாரும் பார்க்கலாம். ஏத்தேன என்னோட கோ ஆத்தர் இருக்கார், அவர் வந்து அத்வித்யா தீட்சித், அவரும் நாங்கள் அடையணும் சேர்ந்து எழுதிப்போம், அது பப்ளிஷ் ஆகும். ஏத்தேன நரசிம்மப்பிரியா, அநேகமாக நரசிம்மப்பிரியா இங்கிலீஷ் எடிஷனில் அது வரணும். ஏத்தேன இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா. ஏத்தேன சாம்சாரிக ஞான சுக ஹேத்து பூத பரிமித சத்துவ வியவச்சேதா. இதனால சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு ஹேத்துவாக ஒரு ஞானம் தேவை, அதுக்கு ஒரு சுகம் தேவை இங்கே இருக்கிறதுக்கு. அதுக்கு ஏத்து பூத்தமான சின்ன சத்தம் வந்து ஆசுதோஷியான சிவனிடத்துல கூட இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அவரிடத்துல சக்தி கிடையாதுன்னா கிடையாது. நம்ம வந்து அவர் ஆசிரியக்காத இருக்கிறதுக்கு காரணம் இந்த லோகத்துல சுகமா இருக்கிறது நம்மளுடைய உத்தேசம் இல்லை. சரி, நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து மோட்சம் இச்சே ஜனார்தனாத்னு சாதாரணமா சாஸ்திரம் கூட சொல்றதுனால மோட்சத்துக்கு உபயோகியான ஞானத்தை மட்டும்தான் நம்ம விரும்புறதுனால நம்ம வேற தேவதாந்திரங்களை அப்ரோச் பண்றதில்லை. ஆனா தேவதாந்திரங்களை அப்ரோச் பண்ணா என்னடா ஆகும்னா இங்க இருக்க வேண்டிய சுகத்தெல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவான், ஆனா மோட்சம் வந்து கிடைக்காது. ஏன்னா பெருமா நாம வந்து அதுக்குன்னு ஒரு நிஷ்டை வேணும், அந்த நிஷ்டையில இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். ஏத்தேன சாம்சாரிக்க ஜானம், சம்சாரத்துல இருக்கிற ஜானம், என்ன அவன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கிரேட்டா இருக்கான், அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கிரேட்டா இருக்கான், இந்த மாதிரி சாம்சாரிக்க ஜானம் தேவையில்லை, விவகாரத்துல குசலனா இருக்கான், இதெல்லாம் எங்கடா வரணும்னா அதுக்கான ஒரு ஜானம், அதனால ஏற்படுற சுகம், அதுக்கு ஹேத்து பூத்தமான சின்ன சத்தம் தான் போறோம், அதுக்கு பரமசத்துவம் தேவையில்லை. அந்த சத்துவத்தை வியவச்சேதம் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல பரமசத்துவம் வந்தது. அயம் பாவகா, அதுக்கு என்ன தாத்பரியம், இன்னும் அவருக்கு வந்து சுவாமி தேசிகனுக்கு நம்ம மேல அத்தியதிகமான கிருபை, இதோட சொல்லி முடிச்சா புரிஞ்சுருவாளா, இன்னும் கொஞ்சம் சொல்லணுமோ அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் சொல்ற. அயம் பாவகா, என ஊர்ற வரையில் சொல்லணும், புரியற வரையில் டீச் பண்ணணும் அப்படின்றது அடியனுடைய ஒரு சின்ன ப்ராப்ளம். அயம் பாவகா புருஷ சூத்தம் தாவது பரம புருஷ விஷயத்தையா ஸ்தாபிதம், புருஷ சூத்தமானது தாவத் பரம புருஷ விஷயத்தையா ஸ்தாபிதம், பரம புருஷனுடைய விஷயமாக தான் ஏற்கனவே புருஷ சுத்தம் யாரடா பிரதிபாதனம் பண்றது அப்படின்னாக்க பரம புருஷனை ஞாபகப்படுத்துறது அப்படின்னு ஏற்கனவே ஸ்தாபனம் பண்ணும். தத்ரத்திய வாக்கிய பிரதிவிஜானாலயம், அங்க இருக்கிற வாக்கியங்கள்லாம் இங்கேயும் இருக்கிறதுனால ஸ்வேதா அஸ்வத்தரோபனிஷத்துல சிவமகேஸ்வராதி சப்தானாபி மகாபுருஷ பரத்தமே யுக்தம், அப்போ இங்கேயும் மகாபுருஷனான அந்த பெருமாளை தான் சொல்றதுன்றது தானே ஒத்து வரும். அனன்யதாசித்தம் சலிங்கம் தத்ரத்ர திருஷ்யதே, ஏன்னா வேற வேற வேற எதுவும் அந்நகத்தி சொல்ல முடியாத வேற வழியே கிடையாதுப்பா, இது பெருமாள் பெருமாள் நிரூபணம் பண்ணாதான் இந்த சப்தங்கள்லாம் சரிபோகும் அப்படின்னு. சரிபோகும்ன்ற சப்தம் அப்படின்னு கர்நாடகால கத்துன்றது, அதனால அதை நீங்க டெக்னிக்கலா புரிஞ்சுக்கணும். சரிபோகும் அப்படின்னா அப்பதான் ஒத்து வரும். இந்த வாட்டி அந்த அனந்ததாசித்தம் சலிங்கம் தத்ர தத்ர திருஷ்யதே, அங்கங்கு காணப்படுகிறது. மகான் பிரபுர்வை புருஷா சத்வசேஷ பிரவர்த்தகா இது நாராயணசே சப்தோ சத்வ பிரவர்த்தகத்வம். அதனால மகான் பிரபுர்வை புருஷா சத்வசேஷ பிரவர்த்தகா என்பதாக நாராயணன் தான் சத்வ பிரவர்த்தகன். பிரம்மருத்ரயோஷ்ட ரஜஸ்தம பிரவர்த்தகத்வம் ஸ்ருத்யாதி சித்தம் பிரசித்தம். ஸ்ருத்திகள்ல பிரம்மா வந்து ரஜசனுடைய பிரவர்த்தகர், ருத்ரன் தமசனுடைய பிரவர்த்தகர் என்று சின்ன சின்ன சத்துவத்துக்கு பிரவர்த்தகராக இருந்தா கூட மகாசத்துவத்துக்கு பரமசத்துவத்துக்கு அவர் பிரவர்த்தகர் இல்லை. ஆனா பல்கின எதிர்மறையாக தமசுக்கு பிரவர்த்தகர் சிவன், ரஜசுக்கு பிரவர்த்தகர் பிரம்மான்றதாக ஸ்ருதிகள் சொல்றது. யசா உதாரணம் சொல்ற மைத்ராயணீய உபனிஷதி அத யோகவா யோக கல்வாஸ்ய ரஜசோம்சா சோ பிரம்மச்சாரிணோ யோயம் ருத்ர இதி அப்படின்றதாக ராஜச பிரவர்த்தகத்துவம் சிவனுக்கும் சொல்றது, தாமச பிரவர்த்தகத்துவம் சொல்ல போறது பார்க்கலாம். புராணேச்ச வாராகே அகஸ்திய ருத்ர சம்பாதே, ராக புராணத்துல அகஸ்தியனும் ருத்ரனும் பேசுறா. அப்ப அவரே ருத்ரனே சொல்றார், என்ன சொல்றாருன்னா, எத் சத்வம் சரி தேவஹா யோ ஹரிஸ்தத் பரம்பதம், எந்த ஒரு சத்வம் என்று சொன்னால் அது எதுதான், ஹரிதான் பெருமாள் விஷ்ணுதான். தேவோயோ ஹரிஹி தத் பரம்பதம், அந்த எந்த ஒரு ஹரி உண்டோ சத்வம்ன்ற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியதான பெருமாள் இருக்காரோ அவர்தான் தத் பரம்பதம், அதுதான் உயர்ந்த பதம். உயர்ந்த பதம்னா பரமபதம் தான். சத்வம் ரஜஸ்தமஸ்சேதி திருதயம் செய்ததுச்சியதே, மூன்று விதமான குணங்கள் சத்வம் ரஜஸ்தமஸ் என்று சொல்லப்படுகிறது. சத்வேன முச்சியதே ஜந்து சத்வம் நாராயணாத்மகம், சத்வேனதான் ஒரு சத்வத்தினாலதான் ஒரு மனுஷன் மோட்சத்தை அடைகிறான், அது நாராயண ஸ்வரூபமாக இருக்கிறது என்று சிவனே சொல்றார். ரஜசா சத்வயுக்தேன பவத் ஸ்ரீமான் யசோதிகா தச்ச பைதாமம் விருத்தம் சர்வசாஸ்திரேஷு பத்யதே. ரஜஸ்னாலையும் சத்வத்தினாலையும் ஸ்ரீமானாக இருக்கிறவன் பிதாமகன் என்பதாக அவருடைய சரித்திரமானது எல்லா சாஸ்திரங்களிலையும் பறக்க பேசப்படுகிறது. எத் வேத பாக்கியம் கர்ம, எத் வேத பாக்கியமான வேதவிஹித கர்மத்தை காட்டிலும் கர்மாவை காட்டிலும் வித்தியாசமான கர்மாக்கள் மாமுத்திஷ்ய உபசேவியத்தை என்னை குறித்து செய்யப்படுகிறது. தத்ரௌத்ரமிதி விக்கியாத்தம், அது வேதவிஹிதமான கர்மாக்கள் இல்லை, தந்திர சாஸ்திரங்கள்ல பிரசித்தமான கர்மாக்கள், அதுக்கு ரௌத்ரம் என்பதாக பேரு. கனிஷ்டம் கனிஷ்ட கத்திதம், ரொம்ப மகா நீச்சமான கத்தியை கொடுக்கக்கூடியது நாம் மனிதர்களுக்கு. எத் தீன தபசா யுக்தம், எத் ஹீன தபசா யுக்தம், ஹீனமான தபஸ், கெட்ட எண்ணத்தோட பண்ற தபசுகள், கேவலம் தாமசம் தத்து, அதெல்லாம் தாமசமானது. தத் துர்கதி பிரதம், அது நல்ல கத்தியை கொடுக்காது, துர்கதியை கொடுக்கக்கூடியது. லோகே பரத்ரச, இந்த லோகத்திலையும் நல்லதை கொடுக்காது, அந்த லோகத்திலையும் நல்லதை கொடுக்காது, அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் கூட பண்றார் அல் அப்படின்றதாக இவரே சொல்றார். லைங்கே சதுர்தசா அத்தியாயத்துல, லிங்க புராணத்துல சதுர்தச அத்தியாயத்துல 14வது அத்தியாயத்துல ஹிரண்யகர்ப்பா ரஜசா தமசா சங்கர ஸ்வயம் சத்தேன சர்வகோ விஷ்ணு சர்வாத்மா சதசன்மயா. ஹிரண்ய கர்ப்பனானவன் ரஜசனாலையும் தமசால சங்கரனும் சத்வத்தால சர்வத்ரகா சர்வகா விஷ்ணு, விஷ்ணு சப்தத்துக்கே சர்வகான் தான், விஷ்ணுனா சர்வத்ர வியாப்தி வியாப்தியை அடைந்தவன், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் அப்படின்றதான் விஷ்ணுன்ற சப்தத்துக்கே அர்த்தம். சர்வகோ விஷ்ணு சர்வாத்மா, எல்லா வஸ்துக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடியவர், சர்வ சேத்தனா சேத்தனங்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவர், சதசன்மயா சன் சத்தாகவும் அசத்தாகவும், அதாவது சத்துனக காரியாவஸ்தித்தமான ஜெகத்து, அசத்துன காரணாவஸ்தித்தமான ஜெகத்து ரெண்டும். என்ன இப்ப இருக்கிறது காரியாவஸ்தமான ஜெகத்து, இதுக்கு முன்ன காரணாவஸ்தமான ஜெகத்து சுரூபமாக அவரே இருந்தார், அதனால சதசன் இப்பவும் அவர் தான், அவர் தான் எல்லாமே. இல்ல லோகத்துல சைலாப்தி தரா விஞ்ஞான விஜயம்பிதானி, எல்லாமே ஞானத்தினுடைய விஜயம்தான், அந்த ஞானஸ்வரூப்பானவர் பரமாத்மான்னு புராணமே சொல்றது விஷ்ணு புராணம். அவர் விஷ்ணு சர்வாத்மா சதசன்மயா இது தத்ரைவ சதுர்விம்சே, அதே லிங்க புராணத்துல 14வது அத்தியாயத்துல சுபாசிய தபசி, சுபாசியர்னு ஒருத்தர் அவருடைய தபஸ்ல தபஸ்ல தொத்கோபசம்பவோ ருத்ரா தபசாச்ச சமாவிதஹா தொத் பிரசாதா ஜெகத்தாதா ரஜசாச்ச பிதாமஹா தொத் ஸ்வரூபாத் ஸ்வயம் விஷ்ணு சத்வேன புருஷோத்தமஹா இதி தொத்கோபசம்பவஹா ஒருடைய கோபத்திலிருந்து உண்டானவர் ருத்ரர் என்றும், அவர் தமஸ் தமோ குணத்தினால வியாப்தமானவர் என்றும், உன்னுடைய பிரசாதத்தினால உண்டானவர் பிதாமகர் அவர் ரஜோகுணத்தினால இருப்பவர்னும், தொத்ஸ்வரூபாத் ஸ்வயம் உன்னுடைய சுரூபத்திலிருந்து நீயே விஷ்ணு சத்வேன புருஷோத்தமஹா, விஷ்ணு என்பவர் சத்வத்தினால உன்னுடைய சுரூபத்திலிருந்தே நீரே புருஷோத்தமராக அவதரிச்ச நீரே, உன்னுடைய சரீரத்திலிருந்து உண்டான ருத்ரன் கோபத்தோட தமோகுணத்தோட இருக்கார், உன்னுடைய பிரசாதம் என்னால் உன்னுடைய சந்தோஷத்திலிருந்து உண்டானவர் தான் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, அவரும் உன்னுடைய சுரூபத்திலிருந்தே நீரே உன்னை புருஷோத்தமராக ஆதையிலே அது சத்துவமயமான சுரூபம்னு சொல்லியிருக்கு. அந்த சத்துர்விம்ச அத்தியாயத்துல லிங்க புராணத்துல உபாசிய தபஸ் பிரகரணத்துல அப்படின்னு சொல்ல, அதாவது இத்தனை இடங்கள் எடுத்து காமிக்கிறார் பெருமாள் பரமசத்துவ சமாசிரயான்றது. அதே மத்தவாளுக்கு அது வந்து அந்த விசேஷமாவது பொருந்தாதுங்கிறதையும் கூடவே அவளுக்கெல்லாம் வந்து தமஸ்னாலயம் ரஜஸ்னாலயம் தான் அவள்லாம் வியாப்தமானவாளே தவிர, தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் பிரவர்த்தனம் பண்றாளே தவிர, அதனாலதானே பிரம்மா வந்து சாங்கிய வர்த்தத்துக்கு பிரவர்த்தகரவர். என்ன அவர் வந்து பெருமாளையே ஒத்துக்கல இந்த மொத்தம் ரஜோகுணம். அதனால என்ன பிரம்மா கூட சிருஷ்டி பண்ணிட்டார் பெருமாள்ல, அவருடைய அகங்கார அதிகமாச்சு பெருமாள்னு ஒருத்தர் இருக்கனே மறந்துட்டாரு அந்த லெவல் அவர். அதாவது இதெல்லாம் ரொம்ப சகஜமா நடக்கும், நம்ம எல்லாமே பண்றோமே, எல்லாரும் ஒண்ணு தானே, ஆதரிச்சாத அமங்கலம்னுட்டு பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அமங்கலம் தான். என்ன இங்க இருக்கிற முமுக்ஷுவை காட்டிலும் எல்லாரும் குறைஞ்சவா. என்ன அதுக்குதான் என்ன சொல்றாரு பட்டர் ஒரு ஸ்லோகத்துல அழகா சாதிக்கிறார், இந்த பிரம்மாவாகா சிவன் அது என்னடா திதே விஷத்தி மானுஷகா, மனுஷன் வந்து தேவனாக ஆக ஆசைப்படுறான், தேவன் என்னடா ஆசைப்படுறான்னா அவன் வந்து நித்தியனாக ஆசைப்படுறான், நித்தியன் என்ன பண்றான்னா சிவனாக வேணும்னு ஆசைப்படுறான், சிவன் என்னடா ஆசைப்படுறான்னா பிரம்மாவாகணும்னு ஆசைப்படுறான். சிசர் விஷதி அப்படின்ற சப்தங்கள்லாம் அழகழகான சப்தங்கள். என்ன சச்ச கடைசியில் என்னன்னா அவன் வந்து என்ன பண்றான் நிமித்தி சக்தி, பிரம்மா என்ன பண்றாருனா நித்தியனாகணும்னு ஆசைப்படுறான். நிமித்தி சக்தி அழகழகான பிரயோகங்கள், நித்தியனாக வேணும் என்று ஆசைப்படுகிறார் என்பதற்கு நிமித்தி சக்தி அப்படின்னு சன்பிரத்யாந்தமான சப்தங்கள் ரொம்ப அழகா. அவன் என்னடா பண்றான் அப்படின்னா நித்தியனா இருக்கிறான் என்னடா பண்ணுவான் சச்ச ரிரங்க பிக்ஷு சதி, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பிக்ஷுகனா இருக்கணும்னு ஆசைப்படுறான். சச்ச ரிரங்க பிக்ஷு ரங்க பிக்ஷு பவித்தும் இச்சதின்ற அர்த்தத்துல ரிரங்க பிக்ஷு பட்டர் பே பிரயோகம் மாதிரின்னா அவர் நடமாடும் மொபைல் வையாக்கண்ணர், அதான் யாராலையும் பண்ண முடியாது அந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் சுலபமா. அது வந்து நம்மளுக்கு பகவத் அனுபவத்தால் இந்த மாதிரி சப்தங்கள் வந்திருக்கு லோகத்துல, அதையே நம்ம நினைச்சு அதை சந்தோஷப்படணும். இது மாதிரி ஒரு சப்தம் வந்து இது தயார் பண்ணிட்டேன்னா கூட அதை ரொம்ப சந்தோஷப்படுவேன், முடியல அதெல்லாம் ரொம்ப அவ்வளவு சுலபம் இல்லை. ரங்க பிக்ஷு சதி ரங்க பிக்ஷு ரூபவித்து மறுகதி அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரியாக இவாள்லாம் வந்து இவாளுடைய ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப சின்ன ஸ்டேஜ். சத்தேன சர்வபூதானாம் ஸ்தாபகம் ரஜசா சர்வலோ இங்க என்ன நந்திகேஸ்வரர் பதினத்தரை அத்தியாய அடுத்தது பதினஞ்சாவது அத்தியாயத்துல நந்திகேஸ்வரருடைய வசனம் என்னடனா பரமாத்மானம் ஈசானம் தமசா ருத்ரரூபிணம் ரஜசா சர்வலோகானாம் சர்வலீலா பிரவர்த்தகம் சத்வேன சர்வபூதானாம் ஸ்தாபகம் பரமேஸ்வரம் சர்வாத்மானம் மகாத்மானம் பரமாத்மானம் ஈஸ்வரம் தம் திருஷ்ட்வா பிராஹவை பிரம்மா பகவந்தம் ஜனார்தனம் இதி. அதாவது நந்திகேஸ்வரருடைய வசனம் இது, பரமாத்மாவான ஈசன் இருக்கானே அவன் தமசா ருத்ரரூபினம் தமசால ருத்ரரூபியா இருக்கிறவனை, ரஜசா சர்வலோகானாம் சர்வலீலா பிரவர்த்தகம் ரஜோகுணத்தினால எல்லா லோகத்தினுடைய எல்லா விதமான லீலைகளை நம்ப பண்ற லீலா பிரவர்த்தகம் சத்வேன சர்வபூதானாம் ஸ்தாபகம் பரமேஸ்வரம் சத்துவகுணத்தினால என்ன சர்வபூதங்களுடைய வியவஸ்திதமாக்கிறவன். என்னென்ன சத்துவகுணம் வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சு, பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும், கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்துடும், அப்பதான் ஸ்தாபகம் அவளைதான் வியவஸ்திதமா ஒரு ஸ்திதிக்கு கொண்டு வர. மற்றதெல்லாம் இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்க ஜந்துக்கள். அதனால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா சத்தியான சர்வபூதானாம் ஸ்தாபகம் சத்துவத்தினால ஸ்தாபனம் பண்றவன் அப்படிப்பட்டவர் யாருன்னா பரமேஸ்வரகம். அவனை சர்வாத்மானம் மகாத்மானம் பரமாத்மானம் ஈஸ்வரம் தம் திருஷ்டா பிராகவை பெருமா அவரை பார்த்த அப்பேற்பட்ட விஷ்ணுவை பார்த்து சொன்னார் பகவான் தம் ஜனார்தனம் அப்படின்னு புராணத்துல வந்திருக்கு. ஏவம் புராணாந்தரேஷு பகவத் சாஸ்திராதிஸ்வதி, பகவத் சாஸ்திரம்னா வந்து பாஞ்சராத்திர ஆகமங்கள், அதுக்கு பகவத் சாஸ்திரம்னு பேர். ஏன்னா பகவான் ஸ்வதா தானே சொன்னதுனால வேதத்தை காட்டிலும் முசந்தது. ஏன்னா வேதம் எப்பவும் இருக்கிறது நித்தியம், ஆனா பகவானே திருவாய மலர்ந்தருளியன். நம்மளுக்கு வந்து பகவான் சொன்னதை காட்டிலும் நம்ம ஆச்சாரியார் சொன்னது வசதி இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் கமத்து ஆத்தியம் குரு வந்தே அவர் தான் முதல் குரு. இந்த முதல் குருன்னு நம்ம நினைக்கிற சமயத்தில் பெருமாள் சொன்னதுக்கு இன்னும் விசேஷம். ஏன்னா கீதைன்றது எதனாலதான் பெரும் பகவத் வச்சனத்தினால் வச்சனத்திலேருந்து கீதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். வேதம் கீதைனா கீதையை தான் எல்லாரும் சொல்லிடுவாரு. பெரும் வேதம் புரியாத சுவாமியெல்லாம் எங்களை கீதை போகிறோம் அப்படின்னு சொல்றவா இருக்காங்க. அது என்ன பெருமாளுடைய திருவாக்கள். அதனால இது பகவத் சாஸ்திரத்துக்கும் அதே விதமான ஒரு ஒரு ஒரு ஹைனஸ் இருக்கு. அதனால அது என்ன சொல்றதுன்னு இங்க காமிக்கிறார். சாத்விகை இசேவியதே விஷ்ணு தாமசை தேவ சங்கரஹாம் ராஜசேஷ் ராஜசை சேவியதே பிரம்மா சங்கீர்ணை சு சரஸ்வதி இத்தியாதீனி திரஷ்டவ்யானி. சாத்விகர்களால் விஷ்ணு கைங்கரியம் பண்ணப்படுகிறார். தாமசைஹி தமோ குணத்தினால சூழ்ந்தவர்கள் சங்கரனை தியானம் பண்ணுகிறார்கள், கைங்கரியம் பண்ணுகிறார்கள். ராஜசை சேவியதே பிரம்மா ரஜோகுணத்தினால் அதிகமானவர்கள் மிக அதிகமாக ரஜோகுணத்தை உடையவர்கள் பிரம்மாவை பிரம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். சங்கீர்ணமாக சத்துவகுணம் கொஞ்சம் ரஜோகுணம் கொஞ்சம் தமோ குணம் கொஞ்சம் இருக்கிறவா சரஸ்வதியை பூஜிக்கிறாள் என்று அந்த ஸ்லோகத்துல பகவத் சாஸ்திரத்துல சொல்லி சாதா என்ன சரஸ்வதின்றது உபலட்சணம். கணபதின்றது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இல்லை இதெல்லாம் உபாசனை பண்றவெல்லாம் சங்கீர்ண சத்துவம் கொஞ்சம் இருக்கு, ரஜஸ் கொஞ்சம் இருக்கு, தமஸ் கொஞ்சம் இருக்கு. சுத்த சத்தமா இருக்கவா ரங்கநாதர் தான் செய்வா. இது அடியன் ஸ்ரீரங்கத்துல சொல்றதுனால ரங்கநாதர் சாதாரண சில்பசாஸ்திர விமான திரைய ரட்சணையை பட்டியதை. அப்புறம் சாமான்யமா சில்பசாஸ்திர விமான விமானத்திரயம் மூணு விதமான விமானம் எப்படி பண்ணணும்ன்ற பிரகரணம் வருது சில்பசாஸ்திரத்துல. அங்க கூட சொல்லப்பட்டிருக்கு என்னடான்னா, ஜான் நாகர திராவிடவேசரம் கிரமேணவை சத்வரஜஸ்தமம் சி நாகர. அதான் விமானம், விமானத்துல வந்து நாகரம்னு ஒண்ணும் திராவிடம்னு ஒண்ணும் வேசரம்னு ஒண்ணும் மூணு விதமானது சொல்லியிருக்கு. இதுல நாகரம்ன்றது சாத்விகமாகவும் என்ன திராவிடம்ன்றது ராஜ ரஜ ராஜசமாகவும் ஈஸ்வரம் ஈசர் வேசரம்ன்றதாக தமோ குணத்தினால இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. பாருங்க இந்த திராவிட சப்தம் எங்கேயிருந்து வருது பாருங்க, சம்ஸ்கிருதத்துல எவ்வளோ பிராச்சீனம் பெருமாளே சில்பசாஸ்திரத்திலே இருக்குது இந்த விஷயம். சில்பசாஸ்திரம்னா என்னன்னாக்கா இதெல்லாம் வந்து மயன் மயன் எழுதினது. மயாத்தம்னே ஒரு கிரந்தம் இருக்கு, அதுவும் ஒரு சில்பசாஸ்திரம் தான். மயனுடைய சமயம்ன்றது எவ்வளோ பிராச்சீனமான சமயம். அந்த மயன் எழுதினது தான் அந்த மயமதம்ன்ற கிரந்தம். அப்புறம் வந்து இன்னும் அத்தியதிகமான கிரந்தங்கள் இருக்கு, சில்பசாஸ்திர கிரந்தங்கள்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். எனக்கு ஞாபகம் இல்லாதாலும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை. இதுக்குன்னே ஒரு பெரிய செமினார் வச்சு அதில் நிறைய பேசி இதெல்லாம் ஆச்சு, ஆனால் இப்போ ஞாபகம் வரல. என்னது மயமட்டம் ஒன்று, சமராங்கண சூத்திரதாரகான்னு இன்னொரு கிரந்தம். இந்த ரெண்டு கிரந்தம் சமராங்கண சூத்திரதாரகான்ற கிரந்தம் இருக்கே அது சில்பசாஸ்திரத்தினுடைய ஹை லெவல் கிரந்தம். படிச்சு புரிஞ்சுட்டு அதெல்லாம் அதெல்லாம் வாஸ்து தான் சில்பசாஸ்திரிகள் ஆறான்னு கிடையாது. ஆனால் மகாபலிபுரம் சில்பசாஸ்திர காலேஜில் கொஞ்சம் பாடமாக வச்சுருக்காள். நாகர திராவிட வேசரம் சக்கரமேனவை தத்வரஜஸ்தமாம்சி மகீசுரோருபதி வைஷ்யகாஸ்தே ஹரிர்விதாதா ஹர ஆதிதேவா அதுவா அத்த பரமசத்துவம். அதாவது இது மாதிரி அங்கேயும் வந்து நாகர திராவிட வேசரங்கள் சத்வரஜஸ்தமோமயமானவைகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது அது போறோம். மகீசுர உருவிபதி வைசியகாஹாதே ஹரி விதாதா ஹரஹா ஆதிதேவஹான்றதான் அந்த கிரமம். என்ன ஹரிஹின்றவர் சத்தத்துக்கு, விதாதான்றவர் பிரம்மாவானவர் ரஜோகுணத்துக்கு, ஹரஹா அப்படின்றவர் சமோ குணத்துக்கு. அவருக்கு ஆதிதேவான்னு பேர் இருக்கு. அதனாலதான் இப்ப எல்லாம் என்ன புதுசா ஒரு கான்செப்ட் வந்திருக்கேன் ஆதி அப்படின்றதாகவே ஆதிதேவா அப்படின்னு இந்த சப்தமே சொல்றது பாருங்க ஆதிதேவா. ஏன்னா பெருமாள் பரம உத்தமமான கோட்டியில் இருக்கிறவர் பெருமாள், அதையே அவரே சிவனே ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் ஆதிதேவான இந்த என்னென்ன முதல்ல முதல்ல உண்டானவர்னு தன்னை சொல்லிக்கிறார். ஏன்னா பிரம்மாவுக்கும் அடுத்தது இவர் தானே முதல். அதுவா அத்த பரமசத்துவம் இது இப்போ மறுபடியும் பரமசத்துவத்துக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்றார். அதுவா இதுலேருந்து அடுத்த பேராகிராஃப் வைக்கலாம். அதுவா அங்கங்கே ஒரு விவாதம் நடக்கணும், பாட்டுக்கு போயிட்டே இருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் அதவான்னு ஆரம்பிக்கிறதுனால அத ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால பரமசத்துவத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்வசத்தாபாசகம் சத்துவம் குணசத்வா விலக்ஷணம் இத்தியுக்தம் சுத்த சத்துவமயம் அப்ராதுத்தம் திரவியம் இது விவக்ஷிதம். அந்த பரமசத்துவம்ன்றதுக்கே ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம் வந்து சாதிக்கிறார். எப்படின்னா ஸ்வசத்தா பாசகம் சத்துவம், தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால மற்ற வஸ்துக்கள் எல்லாம் கவனிச்சு கொடுக்கக்கூடியதான சத்துவம். குணசத்வா விலக்ஷணம் குணசத்துவம் அப்படின்னா இந்த சத்தரஜசமயமான இந்த குணசத்துவம் இருக்கே பிரகிருதியில இருக்கிற சத்துவம், அதை காட்டிலும் விலட்சணமானது இந்த சுத்த தத்துவம். அதனால பரம தத்துவம் சுத்த தத்துவம்னா இருக்கு. அது என்னன்னா அபராதித்தமான திவ்ய தேசம், அதாவது அபராதித்தமான சீவை குண்டம், அதான் இந்த இடத்துல விவக்ஷ பண்றார் பரமசத்துவம்ன்றதாக சீவை குண்டம்னே அர்த்தம். அதுக்கு ஆசிரியபூத்தர் யார்னா விஷ்ணுன்றதுக்காக பரமசத்துவம் ஆசிரியான்னு டைரக்டாவே பரமசத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லிடுறார் சீவை குண்டம்னு அர்த்தம் பண்றார். அதுதான் சுதத்தா பாசகம் சத்துவம் குணசத்துவா விலட்சணம் என்று சொல்லப்பட்டதான என்ன தன்னுடைய சத்தை சத்தையினால மற்ற எல்லா வஸ்துவையும் பிரகாசிப்பிக்க கூடியதான அந்த வஸ்து குணசத்துவம் சொல்லக்கூடிய திரிகுணத்துல இருக்கிற சத்துவத்தை காட்டிலும் விலட்சணமானது, அதுவே திரவியம். இந்த சுத்த சத்துவம்ன்றது குணம் இல்ல அந்த இடத்துல. குணம்னா என்ன அர்த்தம், அப்பிரதானம்னு அர்த்தம், ஒரு திரவியத்தை ஆசிரியச்சிருக்கும்னு அர்த்தம். ஆனா இதுவே திரவியம், இதுக்கு அதீனமான மற்ற வஸ்துக்கள்லாம் பிரகாசிக்க கூடியதான திரவியமாக இருக்கக்கூடியது குணமாக இருக்கக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க பாஷ்யம். சுவாமி தேசிகன் எவ்வளவு ஜாகிரதையா பாருங்களோ, சுசத்தா வாசகம் சத்துவம்ன்றது திரவியம், குணசத்துவம்ன்றது பிரகிருதியில் இருக்கிற குணம்னா அப்பிரதான பூத்தமான இடத்துல குவாலிட்டி. அது குவாலிட்டினாலே அப்பிரதானம்னு அர்த்தம், ஏன்னா அது ஒன்று ஆசிரியச்சு தானே இருக்கும். குவாலிட்டி இன்றைக்குமே ஒரு வஸ்து ஆசிரியச்சு தான் இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணுன்றா, ரொம்ப நல்ல பையன்றா, அந்த நல்ல பையன்ற இது வந்து ஒரு ஒரு திரவியத்தை தானே ஆசிரியச்சிருக்கும். ஆனால் இது இருக்கிற பரமசத்துவன்றது சொந்தகா திரவியமே, அது குணம் கிடையாது, அது குவாலிட்டி கிடையாதுன்னு சொல்றதுக்காக சுத்த சத்துவயம் அப்ராதம் திரவியம் இது விவக்ஷிதம், திரவியம் இது விவக்ஷிதம்னு ரொம்ப அழகா சுவாமி தேசிகம் கிளாரிட்டி கொடுக்குற. தேன இப்படி இந்த அர்த்தம் சொன்னதுனால பிரம்ம ருத்ராஜகோச்சர ரகசியாம்நாய பகவத் சாஸ்திராதி பிரசித்த கல்யாணதம விக்கிரஹாதி யோகா தேவ்யா பரத்வம் சூச்சியதே. மற்ற தேவதைகளை காட்டிலும் பரத்வம் எதிரானா இதுல என்ன திவ்யமய திவ்யமான விக்கிரகம் பெருமாளுக்கு இருக்கிறதுனால திவ்ய விக்கிரஹாதி ஆதிசப்தத்தினால திவ்ய விக்கிரகம் என்ன, திவ்யமான ஆபூஷணம் என்ன, திவ்யமான நகரங்கள் என்ன, திவ்யமான உத்தியானங்கள் என்ன, அங்க சொல்றக எல்லா அதாவது ஸ்ரீ வைகுண்ட ஸ்தலத்துல வர எல்லா விசேஷங்களையும் எடுத்துக்கணும் நம்ம. அதோட யோகா தேவியா பரத்வம் சூச்சது, அந்த சாதாரண பிரம்மருத்ராதிகளுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய சத்துவம் இருக்கு, மிஸ்ர சத்துவம் இருக்கு, அதை காட்டிலும் இது உயர்ந்ததுன்னு தெரியுது. ரகசியாம்நாய பகவத் சாஸ்திராதி பிரசித்தமான எப்படி ரகசியாம்நாயன்னு ஒரு கிரந்தம், பகவத் சாஸ்திரம்ன்றதான அந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல பிரசித்தமான கல்யாணத்தம விக்கிரகங்கள் இருக்கு, பெருமாளுடைய கல்யாண குண திவ்ய திவ்யமங்கலம் இருக்கு, திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகம் தான் இந்த இடத்துல விவக்ஷிதம் அர்த்தம் பரத்வம் சூழ்ச்சி. இதனால பரத்வமானது பெருமாளுக்கு தெரியுது பரமசத்துவம் அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஆசிரிய பூத்தமான மண்டபங்கள் ஆயிரங்கால் மண்டபம் என்ன, அங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் என்ன, அங்க ஆயிரங்கால் மண்டபம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பத்தாயிரங்கால் மண்டபம் லட்சங்கால் மண்டபம் கூட சொல்லிக்கலாம், அதுல ஒண்ணு நம்ம கற்பனைக்கு விஷயமான வஸ்து அது. ஆனா அங்கேயும் சகசிர ஸ்தூணா மண்டித்தேன்னு தான் சொல்றதுனால நம்ம ஆயிரம் சொல்றோம். மானசிகமான திருவாரணத்துல மானசிக திருவாரணத்துல சீவை குண்டத்துல ஆயிரம் தான் நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு வேணாலும். தேன பிரம்மருத்ராதி அகோச்சர அது அகோச்சரமா அவளுக்கெல்லாம் விஷயமே ஆகாது, ஏன்னா அவள்லாம் என்னைக்கும் இந்த பிரம்மருத்ராதிகள் இந்த சீவை குண்டத்தை பார்க்கவே முடியாது. என்னிகள் பிரம்மருத்ராதிகளா இருக்காளோ அதுவரையில் அவளால பார்க்க முடியாது சீவை குண்டம், அவளுக்கு கோச்சரமே இல்லை. கோச்சரம்னா என்ன, ஆப்ஜெக்டே ஆகாது. நித்யோபியுக்தம் நித்தியபியுக்தம் நித்திய கிரந்தத்துல சுவாமி பாஷ்யக்காரரே சாதிக்கிறார் பரமசத்துவம் பஞ்சசக்திமய விக்கிரகம் விதி, பரமசத்துவம்ன்றதானது பஞ்சசக்திமய விக்கிரகம்னு சாதிக்கிறார். உபயசாபி அதை அதை பற்றிய விசேஷங்கள்லாம் காலக்ஷேபங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்கோ இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் இங்க விஸ்தாரமா சொல்றதுன்றது அவ்வளோ இது இல்லை டைம், அந்த அதுக்கான பிரகரணம் இல்லை. உபயசாபி சத்த பிரவர்த்தகத்தோக்தி ஸ்வேதாஸ்வத்ரோபனிஷதா புருஷசூக்தாதி புருஷசூக்தோதித பரம புருஷ விஷயத்தும் அவகமே. எந்த அர்த்தம் சொன்னாலும் பரமசத்துவம்ன்றது பின்ன சொன்ன அர்த்தம் எடுத்திருந்தாலும் பரமசத்துவத்துக்கு ஆசிரியம் இவாள்லாம் மிஸ்ர சத்துவத்துக்கு ஆசிரியம் கொடுத்தாள், இவாளிடத்துல இருக்கிற சத்துவத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமான தத்துவம் பெருமாள் இருக்குன்னு அர்த்தம் சொன்னாலும், இல்லைன்னா பரமசத்துவம்ன்றதுக்கே ஸ்ரீவைகுண்டம்ன்ற அர்த்தம் சொன்னாலும், இல்லை பகவத் திவ்யமங்கல விக்கிரகம் அந்த விக்கிரகத்தோட சேர்ந்த லோகம் மொத்தமே அந்த பரமசத்துவம் விஷயம்னு சொன்னாலும் கூட ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்துல இருக்கிற புருஷ சூத்திரத்துல இருக்கிற ரெண்டுத்திலயும் இருக்கிற பரம புருஷ விஷயத்தும் அவகமேத்தி, அதே பரம புருஷன் தான் நிகழ்ந்த ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்துல சொன்ன புருஷ சப்தமும் அந்த புருஷ சூத்திரத்துல சொன்ன புருஷ விஷயமும் கூட பெருமாள் தான் சொல்றதுன்றது இத்தனை பிரமாணங்களால தெரியுது. பக்தவியானந்தரம் அத்த வேதாந்த சங்காதி சூத்திரங்கள் இதுக்கு மேல நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை வேதாந்த சங்கிரகத்துல பாத்துக்க வேண்டியது நீங்க ஏதாச்சிருக்கார். அதனால நனுச்சே அப்படின்னு அடுத்த மறுபடியும் பிறகுறான். நனுச்சே புருஷத்தோரித்தம் ஆதித்ய வர்ணம் புருஷமேவா ஆதித்ய மண்டலே தாதுஷ வர்ண யுக்தத்தையா சந்தோகாக ஆதீயதே. ஆதித்ய வர்ணம் சாமவேதிகள் எப்படி அதை அத்தியனம் பண்றானா, ஏசோந்தராதித்யேரன்மய புருஷோதிஷதே இத்தியாதினாம். ஏஷ ஆதி அந்தராதித்ய ஆதித்யனுக்கு உள்ள சூரியனுக்கு உள்ள இரண்மயமான எந்த ஒரு புருஷன் தெரியறானோன்னு ஆரம்பிக்கிறது. சக ஸ்தான விசேஷ சந்நிதி சாமர்த்தியாது ஆதித்யேவ, அது வந்து ஸ்தான விசேஷத்தையே சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்தராதித்யேன்னு அந்தராதித்யேன்னு அந்த ஆதித்ய சொல்றதுனால அது ஆதித்யம் தான். சைவச்ச ருக்மவர்ணா புருஷோ அனுனா ஸ்மரியதி, அங்கேயே ருக்மவர்ணமாக என்ன புருஷம் கிருஷ்ண பிங்களம்னு வேதம் கூட சொல்றது. அதை பத்தி தான் அந்த கலர்னு ஒரு ஆர்டிகிள் வரப்போறது. அந்த கலர் ஆர்டிகிள்ல பாத்துக்க வேண்டும். சைவச்ச ருக்மவர்ணா புருஷா அனுனா ஸ்மரியதி, மனு சொல்றாரு அதை பத்தி என்னென்ன. பிரசாசிதாரம் சர்வேஷாம் அணியாம்சம் அணியதாம் ருக்மாபம் சொப்னதீகம்யம் வித்யா புருஷம். பிரசாசித்தாரம் சர்வேஷாம் எல்லாரையும் பிரசாசனம் பண்ணக்கூடிய அவர். அணியாம்சம் அணியதாம் சின்ன வஸ்துக்களை காட்டிலும் சின்னதாகவும் இருக்க போறவர், ஆனா மகத்துவ மகியாகவும் இருக்கவே இருக்கு. ருக்மாபம் அந்த ருக்ம வர்ணத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னா அதாவது ஒரு தங்க தங்கம் தங்கம் மாதிரி இருக்கு. சொப்னதீகம்யம், சொப்னதீகம்னா நம்ம நம்மளுடைய சொப்னத்துல எந்த ஒரு ஞானம் வருதோ அதுல வரக்கூடியவர் அவர் அப்படின்னு. வித்யாத்து புருஷம் பரம் அவர் தான் பரம். அது சொப்னதீகம்ன்றது அதை பத்தி வியாக்கியானங்கள் என்ன எழுதியிருக்காங்க பார்க்கணும். சொப்னதீகம்ன்றதுக்கு சொப்ன சதிருஷமான அந்த மகர்ஷிகளுடைய தபஸ்ல சொப்பனம் மாறி வரக்கூடிய பெருமாளுடைய சொரூபம் இருக்கு. அது யோசித்தோம்னு நினைக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் சொப்னதீகம்ன்றதுக்கான வியாக்கியானம் எழுதிதான் பார்க்கணும். வித்யா புருஷம் பரம் அவர் தான் பரம புருஷன் தெரிந்துகொள்ளும். அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு அத்வரியுகள் சந்தியாவந்தத்திலையும் பத்தி தினம் நம்ம அர்க்கியப்பிரதானம் பண்ணோடனே அசாவாதித்யோ பிரம்மான்னு சொல்றாங்க. சிரிக்கிறோம் சுத்திரம் புரோக்ஷணம் பண்ணிட்டு ஒரு ஒரு பிரதர்ஷனம் பண்றோம். புரோக்ஷணம் பண்ணிட்டு பிரதர்ஷனம் பண்றோம் இல்லையா, அசாவாதித்யோ பிரம்மான். இது வந்து அந்த அந்த ராட்சசாலாம் நம்ம மந்தேஹார்மே தீபே பிரக்ஷிபந்தின்னு நம்ம கொடுக்குற அர்க்கியத்துக்கு அந்த பலன் இருக்கு. அந்த மந்தேஹார்மே தீபே எல்லாம் போய் விழுறாங்க ராட்சசாலாம். அதர்வைஸ் தே ஆர் டிஸ்டர்பிங் சூரியான்னு அந்த பிரகடனமானு சொல்றது. அதுக்கு நம்ம கடைசியில அவெல்லாம் கொண்டு போய் எங்க போட்டோமே, அவெல்லாம் எத்தனையோ பேர் அடிபட்டா விழுந்தா செத்தான்னு இருக்கே, அது பாபம் வருமே நம்மளுக்கு. அதுக்கு என்ன பண்ணும்னா அசா ஆதித்யோ பிரம்மான்னு சொல்லி ஒரு பிரதர்ஷனம் பண்ணாக்கா அந்த பாபம் போயிடுது அப்படின்றத. அர்க்கியப்பிரதானத்தினால ஏற்பட்ட பாபத்துக்கு பிராயஷ்டிகமாக அசா ஆதித்யோ பிரம்மான்னு மந்திரத்தை நம்ம சொல்றோம். அஸ்தி சித்தர் பரம் பரம் புருவ புராணம் அதா புருஷ சூத்திரம் ஆதித்ய பரம். அதனால புருஷ சூத்திரம் வந்து ஆதித்ய பரம் தான் பூர்வபக்ஷம். சைவச்ச பிரம்மேத்தியத்துல அனன்ய அனன்ய பர காரண சுத்தி ஸ்ரீயப்பதி தொழிலேன புருஷப்தார்த்தி உபபிரமணை தத்தோத்தர தேவி யுக்த யுக்திபூயஸ்துவ கியாபனாய அனுக்தம் சாந்தோக்கியர்த்தம் சுப்பிரசித்தம் நிந்தமாக. சரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்னதாஸ்தி பண்ணலாம். அதனால சைவச்ச அதாவது அஸ்திச்ச தற்பரம் புராணம் அத்தகா புருஷ சூக்தம் ஆதித்யபுரம் புருஷ சூக்தமானது ஆதித்யன் தான் சொல்றதுன்னாக்க தயவச்ச அதே ஆதித்யன் தான் பிரம்மா அப்படின்றதா அதா ஆதித்ய பிரம்மான்னு சொல்றது. இத்தியத்துல அனன்ய பல காரண சுத்திகி வேற யாரையும் பிரதிபாதனம் பண்ணாம பெருமாளையே பிரதிபாதனம் பண்ணக்கூடிய காரண சுத்திகளால லிங்க புயஸ்வேன லிங்க ஸ்ரீஹஸ்பதித்வ லிங்க லிங்கேன ஸ்ரீஹஸ்பதித்வமும் சொல்றது. அதனால விஷ்ணுதான் அர்த்தம். புருஷத்தாக்கி உபபிரமணேஸ்வர அப்போத்தர பிரச்சாதி விஷயங்களால அதுக்கு பதில் சொல்லிட்டோமானபடி இருந்தாலும் கூட யுக்தி பூயஸ்துவ கியாபனா இன்னும் கூட யுக்திகள் நிறைய இருக்குன்னு சொல்றதுக்காக சாந்தோக்கியத்துல சுப்பிரசித்தமான லிங்கத்தை சொல்றார். கப்புண்டரீக நயனான்றத அந்த கப்புண்டரீக நயனான்ற விஷயத்துக்கு அவதாரிக்கிறது. ஏன்னா ஸ்லோகத்துல கஷ்டீஷியா பரமசத்த சமாசிரயக்கா அதுக்கப்புறம் கப்புண்டரீக நயனா யார் யார் தாமரை கண்ணனோ அவன் அப்படின்னு அயன் அபிப்பிராயா. ஏதா கப்பியாசம் குண்டலிக்குமே மக்ஷினி அந்த பிரசித்தமான இதுலதானே இந்த இதுலதானே பெரிய வாதமே வந்தது யாதவ பிரகாசருக்கும் பாஷ்யக்காரருக்கும் கப்பியாசம் சார். அந்த இடத்துல என்ன கம்பிபத்தி கபிகி அந்த அந்த நாளம் இருக்கேன், அந்த தாமரையினுடைய நாளம், அதுதான் ஆசனம் எதுக்கோ, அது அது ஆசனம் எதுக்கோ அதுதான் கப்பியாசனம்னா தாமரை குண்டலீகம். அதை போல கண்கள், ரெண்டு கண்கள், தாமரை போன்ற கண்கள்னு சொல்றது கப்பியாசனம். வந்துன்னா இவர் கபேகே ஆசன்ன குரங்கனுடைய பின்பாகம் பிருஷ்டபாகம் மாதிரி கண்ணு பெருமாளுக்குன்னு சொல்றாரு யாதவ பிரகாஷ். அதை வந்து கண்டிச்சார்ன்றது பிரசித்தமான விஷயம். அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயத்த கப்புண்டலீக நயனாவது சொல்றதுன்றது யுக்தியுக்தமானது. தத்திரைய குண்டலீக நயனத்தோக்கையே புருஷோத்தம செய்த பிரசித்தே, அது வேற யாருக்கும் பிரசித்தமே இல்லை. குண்டலீக நயனத்தும் யாருக்கான கமலக்கண்ணன் பேர் இருக்கானா கிடையாது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் காமாலக்கண்ணன் இருக்கலாம், கமலக்கண்ணனே கிடையாது. ஆதித்யாவா அன்யோவா தாதிருஷங்கனியா, அது வந்து ஆதித்யனோ இல்ல வேற யாரானோ அப்படின்னு சங்க வர வேண்டாம். எத்தியபி திரவிட பாஷையை தத்தி ஏதா கப்பியாது வித்யாதே ஷடர்த்தா புரோக்தா, இதுக்கு ஆறு அர்த்தம் திரவிட பாஷையத்துல சொல்றாரு. ததாப்பி ஔசித்யா திரையவ சீக்கர்த்தவியா, ஔசித்யம் இருக்கிறதால மூணு தான் சுவீகாரம் பண்ணணும்னு அர்த்தம் தான். ததாச்சு அர்த்தம் வேதாந்த சங்கிரத்த சொல்றீங்க. அதையே நடாது அம்மாள் ரொம்ப அற்புதமா ஸ்லோக ரூபமாக தத்துவசாரத்தை சாதிக்கிறார். அந்த விஷயங்கள்லாம் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிக ரவிகசித்த குண்டலீ கதலாமலாய தேக்ஷணஹான்றதா எழுதுற. கம்பீராம்ப சம்பூத்த நல்ல கம்பீரமான ஜலத்துல வளைஞ்சிருக்கிற என்ன சுமிருஷ்டனால அதனுடைய தண்டு இருக்கே சுமிருஷ்டமா இருக்குன்னு அர்த்தம், நல்ல புஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். நிறைய ஜலம் சாப்பிட்டு இருக்கு சுமிருஷ்டனால. ரவிகர விகசித்த புண்டலீக தலாமலாய தேக்ஷணா, சந்திர சூரியனுடைய கிரணங்களால் விகசித்தமான புண்டலீகத்தை போன்ற அமலமாக புண்டலீக தலத்தை போன்று நிர்மலமான நீளமான கண்களை உடையவர் என்ற இந்த மூன்று அர்த்தத்தை வேதாசனத்தின் பரிபூர்ணத்தும் அனுகிரகசீலத்தும் பரிபூர்ணமானவர் இந்த பிரம்மன்றதாம் விஷ்ணுன்றவராம். அனுகிரகசீலத்தமும் தெரியறது உபரிசராக்கியானிச்ச உபரிசர வசுன்னு ஒரு கதை, உபரிசர வசு கதைன்னு சொல்லுவாங்க. அந்த வேலையே போயிட்டு இருக்கிற ஒருத்தரவர் மேலேயே தான் தெரியவர். அவர் சொல்ற விஷயம்னு அடுத்த விஷயம் ஆரம்பிக்கிறது என்னன்னா, ரோஷனோ ஹியசௌ தேவஹா, கோபம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றது. அது இங்க எதுக்கு சொல்றாருனாக்க, அனுகிரகசீலத்தம்ன்றதுக்கு விசேஷமா கோபம் இல்லாதவர் அப்படின்னு உபரிசர வசு சொல்றாங்க. உபரிச்சர வசுனுடைய சரித்திரத்துல பெருமாளை பத்தி என்ன சொல்றதுன்னா, அரோஷனோ ஹியசௌ தேவஹா, கோபம் இல்லாத தேவதை அப்படின்னா பிரசன்னரா இருக்கிறது எப்போ அவருக்கு எதுக்கு கோபம், அவருக்கு கர்மா கேட்டவாய் பலனை கொடுத்துட்டு போறவருக்கு கோபம் வரணும். அவருக்கு அவர் சர்வசக்தரா இருப்பாலும் கோபமே வராது. நம்ம கிட்ட ஏதோ குறை இருந்தாலும் கோபம் வரும். நம்ம நிறையான மனுஷனா இருந்தா கோபமே வரது சான்ஸ் இல்லை. ஏன்னா எதை பண்ணிட்டு போகிறோம், அது எதனா பண்ணிட்டு போட்டோம்பா, நம்மளுக்கு என்ன இருந்ததுனால அப்படின்னு இருக்கணும் இல்லையோ. அது இருந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம கோபம் இல்லாம இருப்போம். அதனால அவர் என்னன்னா சிவன் எப்ப பாரு கோபிஷ்டர்ன்னு சொல்றது, ருத்ரனை கோப சம்பவான்னே சொல்றது. ஆனா இவருக்கோ கோபம் இல்லாதவர்னு சொல்றது. காரண கோபாகனு சில சமயத்துல காரணத்தினால ஏதோ காரணத்தினால ராட்சசால் மேல கோபம் வரலாம். மத்த வாழ்றதுல அனுகிரக புத்தி தான் எப்பவும் இருக்கிறதுனால உபரிசர வசு சரித்திரத்துல அரோஷனோஷ தேவஹான்னு சொல்றது. அது இங்க பிரசாத குணம் அனுகிரகத்துக்கு அந்த புண்டலீக நயனஹா அப்படின்ற புண்டலீக நயனத்தம்னா என்ன, எப்பவும் அனுகிரகத்தோட பார்க்கறது. அதை கமலம் எவ்வளவு அழகா இருக்கு, பிரசன்னமா இருக்கு இல்லையா. அந்த மாதிரியா அவரும் பிரசாத குண பூயிஷ்டர். அந்நேஷாம் து சதுர்முகாதித்ய ருத்ராதீனாம் அபூர்ணதையா, அவள்லாம் பூர்ணால் கிடையாது. சாதகாவஸ்தத்வாத்தை அவள்லாம் இன்னும் என்னடா, இன்னும் சாதகாவஸ்தையில தான் இருக்கா, இன்னும் சாத்தியாவஸ்தைக்கே போல. அவள்லாம் இன்னும் சாத்தியால் இல்லை. சாதகம் சாதகாவஸ்தத்வாத்து காம குரோதாக்கிராந்தத்வாச்ச, அவளுக்குலாம் காமம் குரோதம் எல்லாம் இருக்கு. அதனால அஸ்தீனி விரூபாணி பவன், அது வந்து ஸ்ரீயுக்தமாகவும் இல்லை, சோபையோட இருக்கிறதாகவும் இல்லை, விரூபமாகவும் இருக்கு. நல்ல சுரூபத்துல இல்ல, புண்டலீகம் மாதிரி சுரூபத்துல இல்ல. அதனால சன்னிதி விசேஷ விசேஷ விசேஷ ஆதித்ய மண்டலே பகவதா சாவித்ரி கல்பேஷு புராணாதிஷம் பிரசித்தா, எந்த இடத்துல இருக்காங்க சாநித்தியமானதானது ஆதித்ய மண்டலே அப்படின்றதாக சாவித்ரி கல்ப கல்பம்ன்ற கிரந்தத்தையும் புராணங்களையும் பிரசித்தமா இருக்கு. அவருடைய ஸ்தானம் ஆதித்யம் தான். ஆதித்ய சக்ஷோ சூரியோஜாயத்தை, சக்ஷுஸ்ல இருந்து சூரியன் உண்டானா, சூர்யாதிரமசம் தாதா யதா பூர்வ கல்பயது அன்னர் மூர்தா சக்தி சந்திர சூரியோ எஸ் ஆதித்யோ மாமுபயுஞ்சிய பாதி ஏன சூரியஸ்தபதி தேஜசேதா நட்சத்திர சூரியோபாதி நிசந்திர தாரகம் எஸ் ஆதித்ய சரீரம் இத்தியாதி அனீஸ்வரத்துவம் சித்தம். மற்றவர்கள்லாம் அந்த அனீஸ்வரத்துவம் சித்தம். ஆனா இவருக்கு தான் ஈஸ்வரத்துவமானது இருக்கு அப்படின்றது இத்தனை பிரகாசங்கள்ல தெரியறது. எப்படின்னா சக்கர சூரியோதயம் பெருமாளுடைய சக்கரத்துல இருந்து ஆதித்தன் சூரியன் உண்டான சூரிய சந்திரமசம் தாத்தா எதா புருவங்கள் தெரிஞ்சது சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் இவர் தான் முன் கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கல்பிச்சார். ஏன்னா அதுக்கு முன்ன எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் கல்பிச்சார். யதாபூர்வ கல்பயத்து யதாபூர்வம் பூர்வஸ்மின் கல்பை ஆதி ததைவ அகல்பயத்துன்னு அக்னி மூன்றா சக்தி சந்திர சூரியோ அக்னிதான் தலை சந்திரனும் சூரியன் தான் பெருமாளுக்கு கண்ணுன்றதாக எத்தி ஆதித்யா பாங்குவாதி எந்த ஒரு எத்தி ஆதித்யா யாருடைய பிரகாசத்தை எடுத்துக்கொண்டுதான் சூரியனே பிரகாசிக்கிறானோ என சூரியத்தை பற்றி தேஜசேந்தா எந்த ஒரு தேஜஸ்னால இத்தனாக அதாவது கொடுத்தது என்ன எரிய எரிபவனா தேஜசா இத்தா என ப்ரமோட்டட்னு கூட அர்த்தம் இல்லைன்னா வந்து இலுமினேட்டட் பாய் அப்படின்னு அர்த்தம். பீங் இலுமினேட்டட் பாய் த தேஜஸ் ஆஃப் பகவான் ஏன சூரியத்தை பத்தி தேஜஸா ஏன தேஜஸா இத்தா அந்த ஒரு பெருமாளுடைய தேஜஸ்னால இத்தனாக இன்னும் அதாவது எரிக்கப்பட்டவனாக சூரியன் எப்பொழுதும் எரித்து கொண்டே இருக்கிறான். நட்சத்திர சூரியோ பாத்திர சந்திர தாரகம் இவைகள்லாம் பிரகாசிக்கவே இல்லை. எஸ் ஏ பாத்தா சர்வமிதந்து பாத்தி இந்த பெருமாளுடைய பிரகாசத்தினால் தான் இந்த சூரியன் சந்திரன் கூட ஒளி மிளிருகிறானோ ஒளிவுகிறானோ. எஸ் ஆதித்ய சரீரம் இத்தியாதி அனீஸ்வரத்துவம் சித்தம் எஸ் ஆதித்ய யாருக்கு ஆதித்யன் சரீரமோ இத்தியாதிகள்ல பெருமாளை தவிர மற்றவாளுக்கெல்லாம் அனீஸ்வரத்துவான சித்தம் தன் வைபவ பிரதிபாதப்படும் புராணம் அசாத்விகத்வார் விருத்தாம் சேர்த்தியாச்சு மற்றவாளுக்கெல்லாம் வைபவத்தை சொல்ற புராணங்கள்லாம் அசாத்விக புராணம் ஆனப்படினால ராஜச புராணம் தாமச புராணத்துல பரிகமனம் பண்றதுனால அதெல்லாம் விட்டுடணும். கொச்சி பிரம்ம திருஷ்டியா தத்வரியன் தத்துவ விவசாயாவா நிர்வாகம் பிரம்மசப்தமா இருந்ததுன்னா கூட அது பரமாத்ம திருஷ்டி அந்தரியாமி திருஷ்டியா பெருமாள் பரிசுத்தமா எடுத்துன்னு பண்ணணும். அதுதான் சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவத்தின் வாமதேவர் நான் தான் பிரம்மன்ற நான் தான் பரமாத்மான்ற எப்படின்னா பிரகலாதன் சொல்றான். அவர் சொன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் அகங்காரத்தை சொல்றான். பிரகலாதன் சொல்றான் நானே தான் பிரம்மம் அப்படின்றான். எப்படின்னா அதெல்லாம் அந்தரியாமி திருஷ்டி தனக்கு உள்ள இருக்கிற அந்தரியாமி பெருமாளானதுனால அவனுக்கு அதே அது அவனுக்கு சரீர பூத்தம் தானே இந்த ஆத்மா. அதனால ஆத்மா தானே பேசணும் சரீரம் பேசலாமா? அதனால தன்னுடைய சரீரம் தன்னுடைய ஆத்மாவே பெருமாளுக்கு சரீரமான அப்படின்னால பெருமாள் தான் ஆத்மா அப்படின்னால அந்த திருஷ்டியில பேசுறான் நான் தான் பிரம்மம்ன்றதாக சாஸ்திர திருஷ்டியா உபதேசா வாமதேவத்தில் சூத்திரகாரனே வியாசரே சொல்றார். ஏன் பிரம காரண விஷய ஸ்ருதி விசேஷி ஸ்ரீயப்பதித்வாதி வெங்கேஷ நாராயணே ஸ்வபிரசித்த ஐஸ்வர்ய ஐஸ்வர்யா சர்வஸ்மாத் பரா தேவி கேனசித் அதிகத பதவாக்கிய பிரமாணத்தான் தா புருஷ சமாக்கியாம் ஈஸ்வர சமாக்கியாம்ச நிர்விசேஷானாம் மாத்பரம விஷயண விசிஷ்டா ச பரம பராமஸ் பிரம்மணா பிது பிரம்மணா புத்திரஸ்த நிகர்ஷோத்கர்ஷோ மன்னித்து. சில பேர் இவ்வளவு தூரம் சாஸ்திரார்த்தங்கள் இருக்கச்ச கூட பிரம்மாவையும் சிவனையும் வந்ததாக நினைக்கிறார்கள். தான் பாலபதே தான் பாலபதே அவர்களை கிண்டல் பண்ற புருஷோத்தமக்காக என்று சொல்றதுனால அதனால சரிவா இதெல்லாம் இருந்துட்டு போறது உங்களுக்கு புரியல. புருஷோத்தமன் யாரையா அப்படின்னா புருஷோத்தமன் யாரா யாரு கேட்டாலும் பெருமாந்தோம் லோகத்துல புருஷோத்தமக்கா புருஷோத்தமன் யாரான எல்லாரும் சொல்லி நாராயண தான் சொல்லுவோம் லோகத்துல யார வேணா கருதும். அதனால புருஷோத்தமக்கான்னு சொல்றாரு. இங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் ரொம்ப பெருசு அதனால அடையேன் அது எவ்வளோ பெருசோ அது எவ்வளோ கம்பீரமாக இருக்கோ அவ்வளோ விஷயத்தையும் சொல்லணும். அடுத்த கிளாஸ்ல அதிகமாக 12 பிடிச்சுடலாம் இது அதுக்கப்புறம் கிரமேண 13 போகலாம் அடையேன். இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கிறேன் மேலே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதா கார்த்திகசிம்மாய கல்யாணம் சாலனேஸ்வரி தேவை கிடையாது வேதாந்த குருவே நம்ம